यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्व विचार्यतोऽन्नम् स्तम्भेऽवतारस्तवनन्यलभ्यम् लक्ष्मीन्द्रसिंहम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தி ஸ்தோத்திரத்தில் 23வது ஸ்லோகம், அதனுடைய அர்த்தங்களை அனுபவிப்போமாக. சுவாமி தேசிகன் இந்த 23வது ஸ்லோகத்துல ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம், நிருசிம்ஹாவதாரத்துல என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை அனைத்தும் ஒரு ஸ்லோக ரூபமாக சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கார். அந்த ஸ்லோகம், பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ஹ குஹநாமதி ஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி சரி கரீஷ நூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ஹ கர்ப்பம். பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ஹ குஹநாமதி ஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷ நூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம். சுவாமி தேசிகன் இதுல பிரதானமா இந்த மூ உலகங்கள்லேயும் சேதனாச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சம், எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் நிருசிம்ஹாவதார ரூபி அந்தர்யாமியாக எழுதியிருக்கார். நிருசிம்மன் இல்லாத வஸ்துக்களே கிடையாதுன்றத த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிற போல அனுபவிச்சிருக்கார். என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம், ஹே கரீஷ பக்தஸ்ய தானவசிஷோஹோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் அதிஜிக்முஷஸ்தே ஏதத் த்ரைலோக்கியம் ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி நரசிம்ம கர்ப்பம் நூனம் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம். என்னன்னாக்கா, எம்பெருவான் நிருசிம்ஹாவதாரத்தின் போது பிரஹ்லாவதரை எவ்வாறு காப்பாற்றினார் அப்படின்னாக்கா, ஹிரண்யகசிபுக்கு மகனாக பிறந்ததான பிரஹ்லாதரை என்னதான் அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் பிரஹ்லாதருக்கு நிருசிம்மன் மேல பெருமாள் மேல அதீதமான பக்தி, ரொம்பவும் அந்த பக்திக்கு அளவே சொல்ல முடியாது. அந்த சிறு வயதிலேயும் அவ்வளவு பக்தியோடு விளங்கினான். சதாசர்வகாலம் எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லிட்டு வந்தான். இதை பார்த்த இரண்யகசிபுவுக்கு பொறுக்க முடியல. அதாவது அசுரகுலத்துல பிறந்துண்டு பெருமாள் மேல இவ்வளவு பக்தியோட இருக்கானே, இது எப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை தாண்டி நம்மளை விட்டுட்டு பெருமாள் மேல பக்தியோட இருக்கானேன்ற அந்த கோபம் அதிகமாக இருந்தது. என்னதான் பண்ணாலும் அந்த பெருமாள் மேல இருக்கக்கூடியவரான பக்திய அவனிடத்திலிருந்து எடுத்து வெள்ளத்தை பண்ணவே முடியல, அவனை மாத்தவே முடியல. அவனை மாத்துறதுக்கு, பிரஹ்லாதனை மாத்துறதுக்கு அந்த எண்ணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து வெளியில வடறதுக்கு பலவிதமான உபாயங்கள் எல்லாமும் பார்த்தான். எந்த ஒரு உபாயங்களும் பிரஹ்லாதனுக்கு பெருமாள் மேல இருக்கக்கூடியதான பக்திய மாத்திக்க முடியாததாகத்தான் இருந்தது. மாத்திக்கணும்னு பிரயத்தனப்படலை. என்னக்கா, அதுதான் உண்மை, அதுதான் பக்தி அப்படிங்கிறதுல நிச்சயமா இருந்துட்டு பெருமாள் மேல அதீதமான பக்தி சதாசர்வகாலம் பெருமாள் பெயரையே சொல்லிட்டு இருந்தா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அதனால பெருமாள் பக்தியிலிருந்து இந்த சிந்தனையை மாத்த முடியல, அதனால தன் மகன்னு கூட பாராமல் இந்த குழந்தைய கொன்னுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான். அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரஹ்லாத ஆழ்வாரன் கொல்லறதுக்காக பலவிதமான உபாயங்கள், தான் நேரடியாக இல்லாமல் தன்னிடம் இருப்பவர்கள் மூலியமாக பிரகலாதன கொல்லறதுக்கு பலவிதமான உபாயங்களை கையாண்ட பொழுதும் எந்த ஒரு உபாயத்துக்கும் பலன் இல்லை. இரண்யகசிபுவுக்கு எல்லா முயற்சிகளுக்கும் எம்பெருமான் அந்தந்த நேரத்துல வந்து பிரகலாதனை காப்பாத்தினர். அதாவது எம்பெருமான் தனக்கு வந்த துக்கத்தை காட்டிலும் தனக்கு ஏதாவது ஒண்ணு வருதுன்னா கூட நிதானமா இருப்பார். தன் பக்தனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னாக்கா அத க்ஷணநாழி கூட பொறுத்துக்க மாட்டேன்றது பிரகலாதன் விஷயத்துல ரொம்பவும் திண்ணம். அத போல இரண்யகசிபுவினால் பிரகலாதனை கொண்ணுன்னுட்டு எல்லா விதமான முயற்சிகளுக்கும் இரண்யகசிபுவுக்கு பலன் இல்லாம பெருமாள் எல்லா விதத்திலேயும் வந்து காப்பாத்தின. முடிவுல மத்தவாளாலத்தான் பிரகலாதனை கொள்ள முடியல. அதனால நம்மளே தன் மகனை கொண்ணுள்ளாம் அப்படிங்கிற போல கடைசியா தானே தன்னுடைய மகனான பிரகலாதனை கொண்ணுடலான்ட்டு பிரயத்தனப்பட்டான். அப்பொழுதுதான் கேட்கும் பொழுது பிரகலாதனை, நீ சரண்னு அடைய போகக்கூடியவரான பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு எல்லா இடத்திலையும் இருக்கார்னு பிரகலாதாரோட பதில் சொல்லுவாராம். எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையான்னு இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்ட்டு ஆழ்வார்களினுடைய அனுபவம். பெருமாள் நீ சரண்டு அடையக்கூடியவரான பெருமாள் எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்பொழுது எல்லா இடத்துலயும் இருக்க அப்படின்னு பதில் சொன்ன உடனேவே இங்க இருக்கிறா இங்க இருக்கிறான்றதுனால அதாவது இரண்யகசிபுவுக்கு ஒரு சக்தி உண்டு. கடும் தவம் புரிந்து பிரம்மா கிட்டேந்து எந்த வஸ்துவினாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கி வச்சுருந்தா. அந்த வரத்து வரம் கொடுத்த வரம் பொய்யாக கூடாதுன்ட்டும் பெருமாள் ரொம்பவும் பிரயத்தனப்பட்டிருக்கார். கொடுத்த வரத்துக்கு ஏற்ப இரண்யகசிபுவுக்கு மரணம் ஏற்படணும். அதனால தான் நரங்கலந்த சிங்க உருவத்தை எடுத்துக்கொண்டு இரண்யகசிபுவுக்கு வதம் பண்றதுக்கு அவதாரம் பண்ணாராம். சரி, நரங்கலந்த சிங்க உருவம்னாக்கா என்ன விகாரமா ஏதாவது இருக்குமான்னாக்கா ஆழ்வார்களினுடைய அனுபவம் அது மிகவும் ரொம்பவும் அழகாக இருந்ததான். அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பணிவின்ற ரீதியில ஆழ்வார்கள்லாம் அந்த உருவத்தை ரொம்பவும் கொண்டாடி ரொம்பவும் அழகா இருக்குன்ற போலவும் அனுபவிச்சிருக்கா. அப்படிப்பட்ட நரங்கலந்த சிங்க உருவம் என்னன்னாக்கா இரண்யகசிபு கேட்டதுக்கு பிரகலாதன் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னதுனால இரண்யகசிபு இந்த இடத்துல இருக்கானான் குறிப்பிட்ட இடத்தை தட்டுவான்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால எல்லா இடத்துலயும் பெருமாள் ரெடியா இருக்கிறோம். எந்த இடத்த தட்ட போறா எந்த இடத்துல சொல்ல போறான் அப்படின்றதுனால பெருமாள் எல்லா இடத்துலயும் அவதாரம் பண்றதுக்குன்ட்டு ரெடியா இருந்தார். அப்போ இரண்யகசிபு தன் பக்கத்துல இருந்ததான தூணை தட்டி இந்த இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டு அந்த தட்டும் பொழுது தனது பக்தனான பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு சட்டுன்னு பெருமாள் அந்த தூண்லேருந்து தூணை பொளந்துண்டு நிருசிம்ஹாவதாரம் பண்ணி நரங்கலந்த சிங்க உருவத்தோடு பெருமாள் அழகாக அந்த தூணை பிளந்துண்டு அவதாரம் பண்ணி இரண்யகசிபு வதம் பண்ணாராம். இவ்வாறாக தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்கோசரம் ஒரு க்ஷணங்கூட பொறுக்காமல் அவதாரம் பண்ணக்கூடியதான அப்பேற்பட்ட வாத்சல்யம் குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர் நம் அத்திகிரி வரதன் தானே அப்படின்ற போல சுவாமி தேசிகனுடைய அனுபவம். இதுல எந்த இடத்தை தட்ட போறான்னு தெரியாம பெருமாள் எல்லா இடத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கேன்ற விஷயத்தான் திரைலோக்கிய மேததகிலும் நரசிம்ம கர்ப்பம், எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பெருமாள் அந்தரியாமியா இருக்கார், நிருசிம்மன் எல்லா இடத்திலேயும் நிறைந்து இருப்பவராக இருக்கேன்றது இந்த ஒரு வரியிலேயே சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்க. இவ்வாறாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்சடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.